சிரித்திடும் மலரே, நடந்திடும் நிலவே, நெருங்கினால் சுகம்தானே நீ, நெருங்கினால் சுகம்தானே. கை பிடித்து இழுக்கும் போது கை வளையல் உடைந்தால் சுகமே, கொலு சொல்லியும் எந்த உயிரை நித்தம் நித்தம் குடைந்தால் சுகமே. மந்தலை விரித்து வைத்தே சேர்ந்தே ஆடும் அது சுகமே. நிலவெடுத்து பொட்டு வச்சு நீ என்ன ரசிக்கும் போது என் மனசு பறந்தே போகும் அது சுகமே. அடவண்டியில் நாம நடக்கிற மண் மேல நடந்து நீ வந்தால் சுகமானே. மடப்பந்தல் இல்லாம மாப்பிள்ள நீயாக எனக்கு நீ தெரிகிற சுகந்தானே. எனக்கு என்னையும் வாழ்வது சுகமே, நானும் வீழ்வதும் சுகமே. உனக்கென பிறந்தேனே, உன் வழி நடந்தேனே. சிரித்திடும் மலரே, நடந்திடும் நிலவே, நெருங்கினால் சுகந்தானே நீ, நெருங்கினால் சுகம். நித்தம் குடைந்தால் சுகமே, கூந்தலை விரித்து வைத்து